அத்தியாயம் 17. மாயாபுரியில் பயணிகள். கிறிஸ்தியான் உண்மையானவன் இருவரும் மாயாபுரியை அடைவதை நான் என் கனவில் கண்டேன். மாயாபுரியில் மாய கண்காட்சி என்ற கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது. எங்கும் மக்கள் கூட்டம். இந்த கண்காட்சி எப்போதுமே தொடர்ந்து நடந்து வரும் கண்காட்சியாகும். பெயெல்செபூல், அப்பொல்லியோன், லேகியோன் என்ற சாத்தானின் கூட்டத்தினரே இந்த கண்காட்சியை நடத்தி வந்தார்கள். மோட்சத்துக்கு செல்லும் பயணிகளை கவர்ந்தெழுக்கவே அந்த பாதையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இங்கு உலக பிரகாரமான புகழ், மாம்சத்துக்கு அடுத்த இன்பங்கள் இவற்றை விலை கொடுத்து வாங்க முடியும். சூதாட்டம், நடனங்கள், போக்கிரிகளின் சபை இவை எப்போதுமே நடந்து கொண்டிருக்கும். கிறிஸ்தியானும் உண்மையானவனும் கண்காட்சிக்குள் நுழைந்தவுடன் எல்லோரும் அவர்களை வெறித்து பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உடை வித்தியாசமானதாக இருந்தது. அவர்கள் இருவரும் கானானின் மொழியை பேசுவதை கேட்ட மற்றவர்கள் அவர்களை கேலி செய்தார்கள். அங்குள்ள வணிகர்கள் இவர்களிடம் வீண் பெருமையை விற்க முயன்றார்கள். அவர்களோ காதுகளை பொத்தி கொண்டு இந்த வீண் பெருமை எங்களுக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். அப்படியானால் எதை வாங்குவீர்கள் என்று ஒரு வணிகன் அவர்களை கேலி செய்தான். பயணிகளோ சற்றும் தயங்காமல், நாங்கள் உண்மையைத்தான் வாங்குவோம் என்று கூறினார்கள். இந்த பதிலை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள். சிலர் அவர்களை பரியாசம் செய்தார்கள். ஆனால் மற்றவர்களோடு அவர்களை அடிக்க துவங்கினார்கள். எங்கும் ஒரே கூச்சலும் குழப்பமாகிவிட்டது. கண்காட்சியின் தலைவன் இதை கேள்விப்பட்டான். அவர்களை கைது செய்து அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். அவர்களை விசாரிக்கும் குழுவினர் பல கேள்விகளை கேட்டார்கள். நாங்கள் மோட்சத்துக்கும் செல்லும் பயணிகள், எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது என்றே இருவரும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த பதில் விசாரிப்பு குழுவினருக்கு எரிச்சல் மூட்டியது. அவர்களை புத்தி சுயாதீனம் இல்லாதவர்கள் என்று திட்டினார்கள், அடித்து உதைத்தார்கள். பிறகு அவர்களை ஓர் இரும்பு கூண்டுக்குள் அடைத்து எல்லோரும் அவர்களை பார்க்கும்படி கண்காட்சியின் நடுவே அந்த கூண்டை வைத்தார்கள். கண்காட்சியில் இருந்தவர்கள் எல்லோரும் அவர்களை கேலி செய்து காரி துப்பினார்கள். ஆனால் பயணிகள் ரெண்டு பேரும் ஒன்றுமே பதில் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். இதனிடையே பயணிகளை என்ன செய்யலாம் என்பதில் மற்றவர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டாகியது. விவாதம் வலுத்தது. பின்னர் அடித்தடியில் சென்று முடிந்தது. அவர்களே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டார்கள். இந்த கலகத்துக்கு காரணம் கிறிஸ்தியானும் உண்மையானவனுமே என்று குற்றம் சாட்டி அவர்களை தலைவனின் முன்பாக அழைத்து சென்றார்கள். முதலில் இவர்களை பிரம்பினால் அடித்து சங்கிலியினால் கட்டுங்கள் என்று தலைவன் கட்டளையிட்டான். அப்படியே செய்யப்பட்டது. கிறிஸ்தியானும் உண்மையானவனும் மிகவும் அடக்கத்துடன் அனைத்தையும் சகித்துக் கொள்வதை பார்த்தவுடன் கூட்டத்தில் சிலர் அவர்கள் மீது இரக்கப்பட்டு அவர்களை விடுதலை செய்யும்படி சொன்னார்கள். இதை கேட்ட எதிர்த்தரப்பினர் அவர்களை கண்டிப்பாக கொன்று போட வேண்டும் என்று கூச்சலிட துவங்கினார்கள். எனவே தலைவன் அவர்களை நீதிபதியிடம் அனுப்பினார். நன்மையை வெறுப்பவன் என்பவன் தான் நீதிபதி. இவர்கள் வியாபாரம் செய்வதை தடுக்கிறார்கள், அமைதியை குலைத்து விட்டார்கள், நகரத்தில் உள்ளவர்களை இரு பிரிவினராக பிரித்து விட்டார்கள், இவை நமது இளவரசரின் சட்டங்களுக்கு புறம்பானவை என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. உடனே உண்மையானவன் எழுந்து, நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சட்டங்களுக்கு தான் கீழ்ப்படிவோம். நீங்கள் சொல்லும் இளவரசன் சாத்தான். அவன் எங்கள் ஆண்டவருக்கு எதிரியானவன். அவனையும் அவனுடைய பிசாசு கூட்டத்தினரையும் நாங்கள் வெறுக்கிறோம் என்று மன துணிவோடு கூறினான். உடனே கூடியிருப்பவர்கள் இன்னும் அதிக ஆத்திரத்தோடு கத்த துவங்கிவிட்டார்கள். பொறாமை, மூட நம்பிக்கை, புகழ் விரும்பி என்ற மூன்று பேரும் அவர்களுக்கு விரோதமாக சாட்சி கூற எழுப்பினார்கள். கிறிஸ்தவ விசுவாசம் இந்த கண்காட்சியின் வழக்கத்துக்கு விரோதமானது என்று சொல்லி தங்கள் விற்பனையை தடுத்ததாக குற்றம் சாட்டினார்கள். உண்மையானவன் எழுந்து, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானவை எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமானவை என்றுதான் நான் சொன்னேன். சாத்தானும் அவனுடைய கட்டளைகளும் நரகத்துக்குத்தான் ஏற்றவை, அவை நமக்கு ஏற்றவை அல்ல என்று கூறியவுடன் மீண்டும் பெரிய கூச்சல் எழுந்தது. அவனுக்கு கொலை தண்டனை அளிக்க வேண்டும் என்று கத்தினார்கள் நிறைய பேர். நன்மையை வெறுப்பவன் என்ற நீதிபதி உண்மையானவனுக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பு கூறிவிட்டான். காவலாளிகள் உண்மையானவனை சாட்டையினால் அடித்தார்கள். கூடியிருந்தவர்கள் அவன் மீது கற்களை எறிந்தார்கள். சிலர் வாளினால் அவன் உடலை துளைத்தார்கள். இவ்வாறு சித்திரவதை செய்த பின்பு ஒரு கம்பத்தில் அவனை கட்டி நெருப்பு மூட்டிவிட்டார்கள். உண்மையானவன் ஆண்டவரை துதித்தபடியே உயிரை விட்டான். உடன்தானே அவர் ஒரு பறக்கும் ரதத்தில் ஏற்றப்பட்டு நேரடியாக மோட்சத்துக்கு அழைத்து செல்லப்படுவதை நான் என் கனவில் கண்டேன். கிறிஸ்தியான் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக அவன் தப்பி செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கிறிஸ்தியான் மாயாபுரியை விட்டு வெளியேறிய போது நம்பிக்கை என்ற பெயருடைய ஒருவன் அவனுடன் சேர்ந்து கொண்டான். கிறிஸ்தியான் உண்மையானவன், இவர்களுடைய திட விசுவாசத்தை கண்டு மனம் திரும்பியவன் அவன். இருவருமாக மோட்சத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள்.